கம்மா கரவோரம் கண்ணு ரெண்டும் தேடும் கம்மா கரவோரம் கண்ணு ரெண்டும் தேடும் சும்மா உன்னை பார்த்தா சொக்கு பொடி போடும் சும்மா உன்னை பார்த்தா சொக்கு பொடி எடுத்து நானும் குடிச்சிருக்க தாகம் பொறக்குதடிமானே பாலும் பிடிக்கவில்லை படுக்க விரிக்கவில்லை காதல் படுத்துகிற பாடு முத்திரைய காணாம சித்த இது ஆறாது கட்டியூடாம கண்ணு ரெண்டும் மூடாது தலைமுதல் கால் வர பல பல அதிசயம் தெரியுது தெரிஞ்சதை எடுக்கட்டுமா எனக்குள்ள இருப்பது உனக்கென பிறந்தது முழுவதும் உங்கிட்ட கொடுக்கட்டுமா இனி கால நேரம் கூட தடையேதும் இல்லை கம்மா கரவோரம் கண்ணு ரெண்டும் தேடும் கம்மா கரவோரம் கண்ணு ரெண்டும் தேடும் சும்மா உன்னை பார்த்தா சொக்கு பொடி போடும் சும்மா உன்னை பார்த்தா சொக்கு பொடி போடும் கரவோரம் கண்ணு ரெண்டும் தேடும்.